என்ன நினைச்சே தன்னாலே நெஞ்சு ஒன்னாச்சு. நம்ம யாரு பிரிச்ச ஒரு கோடு கிழிச்ச ஒன்னால சொந்தம் ரெண்டாச்சு. ஒன்னால தானே பல வண்ணம் உண்டாச்சு. நீ இல்லாமத்தானே அது மாயம் என்றாச்சு. அது மாயம் என்றாச்சு. நான் ஒன்ன நினைச்சேன் நீ என்ன நினைச்சேன் தன்னாலே நெஞ்சு ஒன்னாச்சு. நிறம் கெட்டு இப்போ வெட்ட வெடி ஆயாச்சு. நித்த நித்தம் பூத்தாயே நாம் பறிச்ச ரோசாவே இனிமே எப்ப வரும் பூவாசம். சொல்லம்மா என்னம்மா சொல்லம்மா. நான் ஒன்ன நினைச்சேன் நீ என்ன நினைச்சேன் தன்னாலே நெஞ்சு ஒன்னாச்சு. நெஞ்சு ஒன்னாச்சு.